بتفيق சுடுகிறார் விஷராய்தல் வேகம் முன்னார் சுடர் கட்டுகிறார் விஷராய்தல் வேகம் முன்னார் சுடர் மின் ஹம்ச மின் லம்ச மின் ஹம்ச மின் லம்ச من تحريك خمسة الورد الورد يفتح ويفوح الورد الورد يفتح ويفوح خيال الغيبة خيال الحضر خيال الغيبة خيال الحضر غيب الحضر الحضر غيبة غيب الحضر الحضر الغيبة بخيال Sa